பழனி மலை உச்சியிலே மரத்தெல்லாம் இறக்கி வச்சு சொக்கம்பட்டி காட்டுக்குள்ள கரும்பு வெட்டும் காலைகளா கட்டெரும்பு காயப்படாம கணுக்கணுவா பார்த்து வெட்டு. இந்த ஊரில் எப்பவுமே கெட்டதே நடக்காதுடா, இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா. பச்சரிசி பொங்க வச்சு பூசை நடத்தணும், கட்ட கட்ட கரும்பெடுத்து கடிச்சு நொறுக்கணும், மருதமல்ல முருகனுக்கு அழக குத்தி வந்தோம், மதுர வீர சாமிக்கு தான் அருவ அடிச்சு தந்தோம், மாரியம்மன் காவலால நல்லா இருக்கு ஊரு, அண்ணன் தம்பி போல தானே ஒன்னா இருக்கும் பாரு, நல்ல எண்ணங்களை விதையா விதச்சாக்கா வேகம் ஒன்று துண்டு ரெண்டு பழைய பேச்சுடா.